எல்லாருக்கும் நமஸ்காரம். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். தசாவதார ஸ்தோத்திரத்தில் இன்னைக்கு 7வது ஸ்லோகம், பரசுராம அவதாரத்தை பற்றி வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம் இது. க்ரோதாக்ஞம் ஜமதக்னி பீடனபவம் சந்தர்ப்பைஷ்யன் க்ரமாத் அக்ஷத்ராமிக சந்ததக்ஷ்வயை மாம் த்ரிசப்த க்ருத்வா க்ஷிதிம் தத்வா கர்மணி தக்ஷிணாம் க்வசனதாம் ஆஸ்கந்திய சிந்தும் வசன் அப்ரம்மண்யமபாகரோது பகவான் ஆப்ரம்மகீட்டம் முனிஹீம் க்ரோதாக்ஞம் ஜமதக்னி பீடனபவம் சந்தர்ப்பைஷ்யன் க்ரமாத் அக்ஷத்ராமிக சந்ததக்ஷ்மயை மாம் த்ரிசப்த க்ருத்வ க்ஷிதிம் தத்வா கர்மணி தக்ஷிணாம் க்வசனதாம் ஆஸ்கந்திய சிந்தும் வசன் அப்ரம்மண்யமபாகரோது பகவான் ஆப்ரம்ம கீட்டம் முனிஹீம். ரொம்ப அழகான ஸ்லோகம், பரசுராம அவதாரத்தை வர்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. யா ஜமதக்னி பீடன பவம், எந்த முனிவரானவர் தந்தையான ஜமதக்னி முனிவரை பீடன பவம் கொன்றதனாலே உண்டான குரோதாக்னிம் சந்தர்ப்பைஷ்யன், குரோதாக்னிம் அந்த கோபக்கணலை சந்தர்ப்பைஷ்யன் திருப்திப்படுத்துகிறவராக இமாம் க்ஷிதிம் இக இமாம் க்ஷிதிம் இந்த பூமியை இக இவ்வுலகத்தில் அக்ஷத்ராம் க்ஷத்திரியர்களே இல்லாதபடி த்ரிசப்த க்ருத்வ அதுவும் த்ரிசப்த க்ருத்வ 21 தலைமுறை க்ரமாத்து சந்ததக்ஷ வரிசையாக வெட்டி இருந்தாரோ க்வசன கர்மணி ஒரு வேள்வியில் அந்த தாம் தக்ஷிணம் தத்வா அந்த பூமியை தாம் க்ஷிதிம் அந்த பூமியை தக்ஷிணாம் தத்வா தக்ஷிணியாக கொடுத்து சிந்தும் ஆஸ்கந்திய வசன் கடலை தன் வசமாக்கி கொண்டு வசன் வசிப்பவரான பகவான் அந்த பெருமை பொருந்திய சிரேஷ்டமான முனிஹி அந்த முனிவர் ஆப்ரம்ம கீட்டம் அதுவும் பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் அப்ரம்மண்யம் அபாகரோத்து இருக்கக்கூடிய தீங்கு எல்லாத்தையும் அபாகரோத்துனா ஒழித்தருள வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம் இது. இது பரசுராமரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். பரசுராம அவதாரம் மற்ற அவதாரங்களை போல இல்லை, அதுவும் சிறந்த ஒரு பிராமணன். அந்த பிராமணன் எம்பெருமான் பிராமணன் இடத்துல எம்பெருமானுடைய சக்தி மொத்தத்தையும் கொடுத்து பல அதிசயங்களை எம்பெருமான் பண்ண வச்சான்னா அது இந்த பரசுராம அவதாரத்தில் தான். அப்படி பல சக்திகளை அவருக்கு கொடுத்து எல்லா விதமான கிரியைகளையும் பண்ண வச்ச அந்த எம்பெருமான் தானே சக்கரவர்த்தி திருமகனாக பூர்த்தியாக அவதரித்து அவன் என்ன பண்ணான்னா அப்போ அவதரித்தப்போ பரசுராமனிடத்தில் இருந்த சக்தி மொத்தத்தையும் அவனே திரும்பி வாங்கிட்டான்றது பெரியவாருடைய ஒரு அபிப்பிராயம். அது ஆகையினால இந்த அவதாரம் மற்ற அவதாரங்களை போல இல்லை, எம்பெருமானுடைய நேரான அவதாரம் கிடையாது. இது ரெண்டு அம்சம், அது ஒரு அம்சத்தினால எம்பெருமான் இந்த பரசுராமரை சிருஷ்டிச்சு பரசுராமர் மூலமாக நமக்கு சில கதைகளை உணர்த்துறதுக்காக மட்டும்தான் எம்பெருமான் இந்த அவதாரத்தை எடுத்துட்டதாக பெரியவாள் அபிப்பிராயப்படுறான். அதுவும் என்னதான் ஒருத்தன் என்ன பராக்கிரமசாலியாக அதிபராக்கிரமசாலியாக இருந்தாலும் கூட ஒரு அகம்பாவமோ ஒரு குரோதமோ இருந்துடுத்துன்னா அவன் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாதவனாயிடுவான். இவ்வளோதான் தவம் பண்ணலாம், எத்தனையோ பேரை ஜெயிச்சு சாம்ராஜ்யங்கள்லாம் நிறைய ஸ்தாபிக்கலாம், உலகமே நடுங்குற மாதிரி ஒரு பெரிய வீரராக கூட இருக்கலாம், ஆனால் சிந்தனையை அடக்காமல் ஏகாகிர சித்தை இல்லாமல் போயிட்டால் மற்றவளை மதிக்க தெரியாமல் போயிட்டால் அகம்பாவம் வந்துடுத்துனா நம்ம மேலே நமக்கு கர்வம் தாண்ட கர்வம் வந்துடுத்துனா ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் வெறும் இதுக்கும் உதவாமல் போயிடுவான்றத காட்டுறதுக்காகத்தான் எம்பெருமான் இந்த பரசுராமர்ன்ற ஒரு அவதாரத்தையே நமக்காக கொடுத்தான். இந்த பரசுராம அவதாரத்தை கொடுத்து அவனுடைய கர்வம் மொத்தத்தையும் தானே சாட்சா சக்கரவர்த்தி திருமகனாக அவதரிச்சு அந்த கர்வத்தை மொத்தத்தையுமே வாங்கிட்டான். இது அவதாரம். இந்த அவதாரம் நமக்கு கதையெல்லாம் தெரியும், நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதை ஆழ்வார் சாக்கிறார் இல்லையா, திருமங்கை ஆழ்வார், வென்றி மாம் அழுவேந்தி முன்மன் மிசை மன்னரை மூவேழு கால் கொன்றவனின் குறை கடல் தொழுவது ஓர் வகை என கருள் புரியேன். மன்றில் மாம் பொழில் நுழை தந்து மல்லிகை மௌவலின் போதலர்த்தி தன்றல் மாமனம் கமல் தரவரு திரு வெள்ளரை நின்றானேன். அப்படி மகாவிஷ்ணுவுடைய ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம். இவர் க்ஷத்ரிய குலத்துக்கு ரொம்ப நடுக்கத்தை கொடுக்கிறவராக இருந்தார். தாயோட, நமக்கு இந்த கதை கூட தெரியும் இல்லையா, தந்தையோட உத்தரவுபடி தாயாரை கொன்று மறுபடியும் அவரிடத்திலேயே தாயாரை உயிர்ப்பிச்சு தரணும், மறுபடியும் தாயாரை உயிர் தேடணும்னு சொல்லி அவர்கிட்டயே வரம் வாங்கிட்டார் இல்லையா. அப்படி ஒரு சக்தி படைத்தவர் இந்த பரசுராமர். 21 கார்த்தவீரியார்ஜுனன் சொல்லிட்டு ஒரு க்ஷத்ரியன், அந்த க்ஷத்ரியன் ஜமதக்னி முனிவரை வந்து கொன்ன பிறகு, ஜமதக்னி முனிவரை கொன்ன உடனே பரசுராமர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது கார்த்தவீரியார்ஜுனன் ஜமதக்னி முனிவரிடத்துல தவத்தை கலைக்கிறான். தவத்தை கலைச்ச உடனே அந்த கார்த்தவீரியார்ஜுனனை ஜமதக்னி முனிவர் பொசுக்கிறார். ஜமதக்னி முனிவர் பொசுக்கின உடனே அவரை அடக்கணுன்னே அவ பசங்களுக்கெல்லாம் கோபம் வந்துடுச்சு. பசங்களுக்கெல்லாம் கோபம் வந்தபடினால பரசுராமர் இல்லாத சமயமா பார்த்து அவன் என்ன பண்றான்னா, ஜமதக்னி முனிவரை கொன்னுட்டு போயிடுறான். அதனால பரசுராமர் கோபத்தோட அந்த கோடாலி காம்பை எடுத்துட்டு 21 தலைமுறைகளில் இருக்கக்கூடிய க்ஷத்ரியால் எல்லாரையும் கொன்னுடுறார். அப்படி கொன்னுட்டு அந்த பூமியை கூட அவர் என்ன பண்றாரா, கஷ்யபருக்கு தானமா கொடுத்து அந்த இவர் என்ன பண்றாராம், தானமா கொடுத்துட்டு கடலுக்கு போயிட்டு அந்த கோடரி காம்ப தூக்கி போடுறாராம். தூக்கி போட்டால் அது எவ்வளவு தூரம் போச்சோ அவ்வளவு தூரம் கடல் வழி விட்டுதான். அந்த க்ஷேத்திரத்துல இவர் இருந்தாராம். அந்த க்ஷேத்திரம் பரசுராம க்ஷேத்திரம்னே அந்த க்ஷேத்திரத்துக்கு பேரு. அந்த க்ஷேத்திரம் இன்னைக்கும் இருக்கு, நம்மளுடைய கேரள தேசத்துக்கு பேரு தான் பரசுராம க்ஷேத்திரம்னு பேரு. அப்படி அங்க இருந்தும் அவர் கர்வத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்றது பெரியவாளுடைய அபிப்பிராயம். கர்வத்தோட வாழ்ந்துட்டு இருந்து எல்லாரையும் அவர் மதிக்கவே இல்லை, யாரிடத்திலையும் அவர் மதிப்பு வைக்கல. தான்ற அகம்பாவம் ஜாஸ்தியாகவே இருந்தது. என்னதான் உயர உயர அவர் மேல போகின்றிருந்தாலும் தான்ற அகம்பாவம் அவருக்கு இருந்தபடியினால அவருடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக எம்பெருமான் மறுபடியும் அவதரிச்சான். இவர் என்ன பண்ணுவாராம், கல்யாணம் பண்ணின்ற க்ஷத்ரியால ஒண்ணுமே பண்ண மாட்டாராம். ஒரு கதை நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இவர்கிட்டேந்து தப்பிக்கணும்ன்றதுக்காகவே தசரதன் என்ன பண்ணுவாராம், இவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடுவானா. அதனால இப்படி தாலி கட்டி தாலி கட்டியே தசரதனுக்கு ஏகப்பட்ட மனைவிமார்கள் இருந்தார்கள். இப்படி ராமன் பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டு வரப்போ பரசுராமன் எதிர வந்து தடுக்கிறார். தடுத்த உடனே அவருடைய அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கர்வத்தை பங்கம் பண்றார் சக்கரவர்த்தி திருமகன். அப்படியான கர்வபங்கம் பண்ணி அவர் அடக்கிறார் சக்கரவர்த்தி திருமகன். இப்படி இந்த அவதாரம் பரசுராம அவதாரம். இந்த பரசுராம அவதாரத்தை பத்தி சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அதுவும் ஜமதக்னி முனிவனை கொன்றதுனால ஏகப்பட்ட ஒரு கோபம் அவருக்கு ஜாஸ்தியாகி போச்சு. அந்த கோபத்தை அடக்கவே முடியல. அந்த கோபத்தை எங்கேயாவது வெளியிடணும் இல்லையா, எங்கேயாவது வெளியில கொண்டு வரணும், யாருக்கிட்டயா கோபத்தை காட்டணும் இல்லையா. அதனால என்ன பண்ணாரா, இந்த பூமியில இமாம் க்ஷிதிம் இக அக்ஷத்ராம் த்ரிசப்த கிருத்வஹா, இந்த பூமியில 21 தலைமுறைக்கு க்ஷத்ரியாலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா வரிசையா வெட்டி எரிஞ்சுட்டாராம். வெட்டி எரிஞ்சுட்டு இனிமே இந்த பூமியில இருக்க பிடிக்கல அவருக்கு. அதனால என்ன பண்ணாரா, கொச்சன கரமணி தாம் தட்சிணாம் தத்வா சிந்தும் ஆஸ்கந்திய, என்ன பண்ணாராம், கஷ்யபருக்கு தானமா இந்த பூமியை கொடுத்துட்டு இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாதுன்னு அவர் கடலுக்கு போய் கோடாரி எடுத்து வீசினார். கோடாரி எடுத்து வீசி அது எங்கெல்லாம் எவ்வளவு தூரம் போச்சோ அவ்வளவு தூரம் அந்த க்ஷேத்திரத்துல அவர் வசித்தார். அப்படிப்பட்ட பகவான், அவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்த அந்த பகவான் முனிகி ஆபிரம்ம கீட்டம் பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இவர் வந்து நல்லத்தையே பண்ணணும், அப்ரம்மண்யம் பாக்குறது, ஏற்பட்ட தீங்குகள் எல்லாத்தையும் போக்கணும்னு சுவாமி தேசிகன் பரசுராமரை இந்த ஸ்லோகத்தினால ஸ்துதி பண்றார். இது இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். தாசன்.